ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலப்தி சீத கிரண ஸ்ரீ ஸ்ரீனிவாசாத் குரோஹ லப்த ஸ்ரீதர சக்கரலாஞ்சன விதி ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்பிராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீமாதவாரியம் குரும். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம. நமோ சிந்தியாத்புதாக்லிஷ்ட ஜ்ஞான வைராக்ய ராசயே நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே. ஸ்வாதயன்மிக சர்வேஷாம் த்ரயந்தார்த்தம் சுதுர்க்ரஹம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஸ்தம் வந்தே யாமுனாஹ்வயம். நாம் 20வது ஸ்லோகம் பார்க்கணும் ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்தில். ஸ்லோகத்தை முதல்ல வாசிக்கிறேன், அப்புறம் பாஷ்யத்தை வாசிக்கலாம். த்வதாஸ்ரிதானாம் ஜகதுத்பவஸ்திதி பிரணாஷ சம்சார விமோசனாதயஹ பவந்தி லீலா விதயஸ்ச வைதிகாஹ ஸ்வதீய கம்பீர மனோனுசாரிணஹ. த்வதாஸ்ரிதானாம், இன்னொரு விதத்தில் த்வத்து ஆஸ்ரிதானாம் அப்படியும் ஒரு பதச்சேதம் பண்ணலாம் அப்படின்றதாக ஒரு யோஜனை சொல்ல போறார். அதை அனுசரிச்சு த்வத்து ஆஸ்ரிதானாம்னு பதம் பிரிக்கலாம். ஸ்வதாசிதானாம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்வதாசிரிதானாம் ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயா பவந்தி லீலாவிதயச்ச வைதிகாஹ த்வதீய கம்பீர மனோனுசாரிணஹ என்பதாக பதச்சு. லீலாவிதயஹான்னு ஒரு பதம், அப்படி இல்லைன்னா தொதிய லீலாகா விதயஸ்ட அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டாதான் அப்ப சக்காரமும் ஒட்டி வரும். அதனால பவந்தி லீலாகா விதயஹா ச அப்படி பதச்சேதம் பண்ணு. சோ என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த நிரதிசயமான ஆனந்தத்தையுடைய பகவானுக்கு சுவார்த்தத்தில் ஒரு சுவார்த்தமாக இந்த ஜெகத் வியாபாரத்தை பண்ண மாட்டார். தனக்கு பிரயோஜனமாக இந்த வியாபாரத்தை அவர் பண்ண மாட்டார். அப்படி என்றால் பரார்த்தமாக பண்ணுகிறாரா அப்படின்னால், மற்றவாளுக்காக பண்றார் அப்படின்னா இந்த சம்சாரமானது துக்கமயமா இருக்கக்கூடாது. பரார்த்தம் இன்னொருத்தருக்கு உபகாரமாக தானே பண்ணணும். ஆனால் துக்கமயமா இருக்கே இந்த சம்சாரம், அதனால அதுவும் பண்ண முடியாது. அதனால பரார்த்தம்னு சொல்ல முடியாது, சுவார்த்தம்னு சொல்ல முடியாது. எதுக்கு இந்த ஜெகத் வியாபாரம் எல்லாம் பண்றார்? இப்ப ஏற்பட்ட ஆனந்தத்தை உடையவர், நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவர், உபரி உபரி அப்ஜபு ஓபின்ற ஸ்லோகத்தில் நிரதிசயமான ஆனந்தத்தை உடையவராக எந்த ஒரு பெருமாளானவர் குறிப்பிடப்பட்டாரோ அவர் எதுக்கு இந்த ஜெகத் வியாபாரம் பண்ணணும் என்ற கேள்விக்கு, கொஞ்சம் சுவார்த்தம் இருக்கு, அதிகமா பரார்த்தம் இருக்கு, அது ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். த்வதாஸ்ரிதானாம் அப்படின்னு உன்னுடைய ஆசிரிதாளுக்கு இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, உன்னுடைய ஆசிரிதாள்னு நிறைய பேர் இருக்கா, அது என்ன ஆசிரிதானாம் இடத்துல பகுவசனமும் இருக்கு. உன்னை ஆசிரிதானால் ஆசிரிதாளான ஜனங்களுக்கு ஜெகத் சிருஷ்டி பண்ண வேண்டிய ஆவசியகத்தை இருக்கு, அவர்களுக்கும் தேவை இருக்கு, நீயும் அவர்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்று செய்கிறாய். அது என்னென்னலாம் பண்ணுகிறாய் என்றால், உன்னுடைய ஆசிரித்தாளானவர்கள் அவர்களுக்கு ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயா பவந்தி, அவர்களுக்கு ஜெகத்தினுடைய உற்பத்தி அதனுடைய ரக்ஷணம் அதனுடைய பிரணாசம் நாசம் சம்சார விமோசனம், மோட்சத்தை அடைதல். அதுக்கு ஆதிசப்தத்தினால சொல்லக்கூடிய இன்னும் அநேக பகவத் வியாபாரங்கள் என்னன்னு அப்புறம் பார்க்கலாம். அது பாஷ்யத்தில் வரவும் போறது. இவைகள் எல்லாம் தொதாசிதானாம் பவந்தி, அதாவது உன்னுடைய ஆசிதாளுக்காகவே இவைகள் உண்டாகின்றன. அவர்களுடைய இஷ்டம் சித்திக்கணும் என்றும் அவர்களுக்கு போக்கியமாக இந்த ஜெகத்து, அதனுடைய ரட்சிக்கப்பட்ட ஜெகத்து, அவளுடைய மோட்சத்துக்காக அவர்கள் வீடு பேர் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜெகத்து என்பதாக ஒரு பரார்த்தம் இருக்கிறது. அதே போன்று லீலாகா எவம் வைதிகாக விதயஸ்ச, வேத சம்பந்த வேதத்தில் சொல்லிருக்கிற விதானங்கள், யாக யஜ்ஞாதிகள், இவைகளெல்லாம் கூட த்வதீய கம்பீரமனோனுசாரினகா, உன்னை ஆசித்தார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய கம்பீரமான மனதிற்கு அனுகூலமாகத்தான் அந்த விதிகள் அமைந்துள்ளன. இவைகள் எல்லாம் உன்னுடைய லீலைக்காகவும் அமைந்துள்ளன. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, லீலாகா பவந்தி விமோச்சனாதயஹா லீலாகா பவந்தி ஜெகதுத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயஹா லீலாகா பவந்தி, இவைகள் லீலைகள் உன்னுடைய ஆசிரிதானாம் கிருதே பவந்தி, உன்னை ஆசிரித்தவர்கள் ஆசிரியத்தவர்களுக்காக இருக்கின்றன. எந்த லீலைகள்? ஜெகத் உற்பத்தி என்கிற லீலை, அதை ரட்சித்தல் என்ற லீலை, அதை நாசப்படுத்துதல் என்ற லீலை, அப்புறம் சம்சாரத்திலிருந்து விமோச்சனம், இவர்களை முக்தி அடைய வைத்தல் என்கிற லீலை, இவை முதலான லீலைகள் உன்னுடைய ஆசித்தாளுக்காகவே உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுனால, தோது ஆசித்தா நாம்கிட்டே அப்படின்றதுனால ஆசித்தாளுக்கு பிரயோஜனம் சித்திக்கிறது. அவைகள் லீலையாக இருக்கின்றன என்றதுனால சுவார்த்தமும் சித்திக்கிறது. பெருமாளுக்கு லீலையில ஒரு விளையாட்டாக இருக்கு, அதுல கொஞ்சம் சுவார்த்தம் இருக்கு, பரார்த்தமும் இருக்கு, ஏன்னா அவனுடைய ஆசித்தாளுக்காக இருக்கு. அதே மாதிரி வேதத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கிறே, வேதத்தெல்லாம் எல்லாருக்கும் தாத்தா யசாபூர்வ மக்கள் பெயர்த்துன்னு வேதத்தெல்லாம் முன்ன இருந்த மாதிரியே மறுபடியும் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிருக்கிறேரே, அதுல என்ன சுவார்த்தம், அதுல என்ன பரார்த்தம் என்றால், இவர்களை ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வேதங்களும் உபகாரமாக இருக்கின்றன. அது மட்டுமன்று த்வதீய கம்பீரமனோனுசாரினா வைதிகாக விதயஸ்ச, உன்னுடைய ஆசிரித்தர்கள் இருக்கிறார்களே, த்வதீயர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கம்பீரமான மனசு என்னென்ன, ஆஹா பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னுட்டு அவர்களுடைய கம்பீரமான, உன்னை ஆசிரியத்தவர்கள் அல்லவா, உன்னை ஆசிரியத்தவர்கள் உன்னை எப்படியெல்லாம் சந்தோஷப்பட வைக்க வேண்டும், ஆராதனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பார்களே. ராங் பிரீணனே என்ற தாத்துவிலேருந்து வந்திருக்கிறது. அதனால சந்தோஷப்படுத்துற காரியங்கள், கைங்கரியங்கள், அவைகள் ஆஜ்ஞா கைங்கரியங்கள் என்ற ஆஜ்ஞா கைங்கரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் தானே. அது தவிர அனுஜா கைங்கரியங்களும் இருக்கு. அந்த ஆஜ்ஞா கைங்கரியங்கள் எல்லாம் உன்னுடைய கம்பீரமான, உன்னுடைய ஆசித்தர்களுடைய கம்பீரமான மனதிற்கு ஏற்றாற் போன்று அவைகள் இருக்கின்றன. சரீரத்தில் நல்ல பலம் இருக்கு, வயசு இருக்கு, என்ன பண்ணணும்னா யாக யஜ்ஞாதிகள் பண்ணாதானே பெருமாளுக்கு சந்தோஷம், இவ்வளோ உற்சாகமா இருக்கா, அவ்வளோ உற்சாகத்துக்கு அவளுக்கு கம்பீரமான ஒரு மனசு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியாக நிறைய பண்ணணும், பெருமாளுக்கு பண்ணணும், என்ன பண்ணணும்னு கேட்டா வேதத்தில் சொல்றத பண்ணுங்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியாக வேதம் வழிகாட்டுறது. இப்படி பகவானுடைய சிருஷ்டியானது பரார்த்தமாகவும் பெருமாளுக்கு சுவார்த்தமாகவும் அமைந்திருக்கின்றன என்று சொல்லுவதற்காக வந்த ஸ்லோகம் தான் இது. இப்படியாக ஸ்லோகத்திற்கு சாமானிய தாத்பரியம் இருக்க விசேஷமான பாஷ்யத்தை பார்த்து விடலாம். நன் வேவம்வித நிரதிசயானந்தஸ்ய பகவதஹ நதாவத் ஸ்வார்த்தே ஜெகத் வியாபாரஹ. இப்படி முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி, முன் ஸ்லோகங்களில் சொன்னபடி அத்தியதிகமான ஆனந்தத்தை உடைய பகவானுடைய ஜெகத் வியாபாரமானது நதாவத் ஸ்வார்த்தே தன்னுடைய உத்தேசத்திற்காக இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அவர் அபூர்ணர் என்று ஆகிவிடும். அபூர்ணர் என்றால் குறைவுடையவர் என்று ஆகிவிடும். அப்போ நிரதிசய ஆனந்தம் சொன்னதுக்கு தாத்பரியமே இல்லாம போயிடும். ஏதோ அவருக்கும் குறை இருக்குப்பா, நமக்கு குறை இருக்கு, அவருக்கும் குறை இருக்கு. கோமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷா, நம்ம கொஞ்சம் அதிகமா முழுகுவோம், அவர் கொஞ்சம் கம்மியா முழுகுவார், அவ்வளவுதானே. மலை பெரிய மலையானது கொஞ்சம் முழுகும், ஃபுல்லா முழுகும், அதுவும் முழுகிட்டுன்னு வச்சுக்கோங்க. பரமாணுவும் தான் முழுகிறது, முழுகிறதுன்றதுல ரெண்டு ஒண்ணு தானே அப்படின்னு சாதிக்கிற மாதிரி இவரே ராமணாச்சாரியரே சாதிக்கிறார் மாதிரி. கோமஜத்தோர் அனுகுலாச்சலையோர் விசேஷான்ற மாதிரியாக அவருக்கும் குறை இருக்கு, அபூர்ணத்துவம் இருக்கு, நமக்கும் அபூர்ணத்துவம் இருக்குன்னா என்ன வித்தியாசம் சுவாமி? அதனால அவரை வந்து சுவார்த்தமாக ஜெகத் வியாபாரம் பண்றாருன்னு சொல்ல முடியாது. சுவார்த்தமா ஜெகத் வியாபாரம் பண்ணா இந்த தோஷம் வரும்னு தாத்பரியம், அபூர்ணத்துவம் வரும்னு. அப்ப பரார்த்தமாக பண்றாரா, மத்தவாளுடைய பிரயோஜனத்துக்காக பண்றாருன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பிச்சுள்ளா. சுவார்த்தம் இல்ல லோகத்துல, யாருன்னா ஒரு மனுஷன் சுவார்த்தமா காரியம் பண்ணாதானே அவனுக்கு தோஷம் வரும். சுவார்த்தமா பண்ணல, பரார்த்தமா பண்றார் அப்படின்னாக்க இன்னொருத்தருக்காக பண்றார்னா, இவ்வளவு துக்கமயமா இந்த ஜெகத்தை அவர் சிருஷ்டிச்சிருக்க மாட்டார். ஏன்னா இன்னொருத்தருக்கு ஒத்தாசை பண்ணணும் தானே ஒரு காரியம் பண்ணணும், ஒருத்தரை துன்புறுத்தணும்னு ஒரு காரியம் பண்ணலாமோ? அப்படி இருந்தால் சில பேரை வந்து ரொம்ப சுகியாக படைக்கிறார், சில பேரை துக்கியாக படைக்கிறார். அதனால பக்ஷபாதமும் வரும். இப்படி வைஷம்ய நைர்கிருண்யங்களுக்கு பிரசக்தி இருக்கே, துக்கமயமான சம்சாரத்தை சிருஷ்டிக்கிறது நியாயமா தகுமா? அவருடைய நிரதிசய ஆனந்தமா, அவர் பெரிய மனுஷா, பெரிய பெரிய காரியங்கள் தானே பண்ணுவான்னு கேட்டிருக்கோம். பெரிய மனுஷால் சின்ன காரியம் பண்ணுவாளா? இந்த ஜெகத்தை சிருஷ்டிச்சு இதில் எல்லாரையும் அவஸ்தப்படுத்தி வைப்பாளா? போட்டு வானாயில வறுக்கிற மாதிரி இருக்கே, அப்படி போய் ஒருத்தர் பண்ணுவாரா? தான் ஆனந்தமா இருக்கக்கூடியவர் எல்லாரையும் ஆனந்தமா தானே வச்சுருக்க. அப்படின்ற கேள்விகள்லாம் மனசுல எழ பரார்த்தம்னு சொல்ல முடியாது. பரார்த்தம்னு சொன்ன துக்கமயமா இருக்கு. கேனச்சிதா அப்ப அந்த மாதிரி கேள்வி வரைச்சேன் இல்ல சுவாமி? கேனச்சிதாக்காரேன உபயார்த்தத்துவம், அதாவது என்ன, கேனச்சிதாக்காரேன சுவார்த்தத்துவம், கேனச்சிதாக்காரேன பரார்த்தத்துவம் என்கிற உபயார்த்தத்துவம். சர்வதா சுவார்த்தம் இல்ல, சர்வதா பரார்த்தம் இல்ல, சுவார்த்தமும் இருக்கு பரார்த்தமும் இருக்கு அப்படின்னு உபயார்த்தத்துவம். விஸ்வோபகார வியாபார ஆனந்தம், விஸ்வத்துக்கு உபகாரம் பண்ணணும், எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும். விஸ்வம்னா எல்லாருக்கும் அர்த்தம், எல்லோருக்கும் உபகாரம் பண்ண வேண்டும் என்கிற அவருடைய வியாபாரம் வந்து அனந்தமானது, எண்ணற்றது என்பதற்காக பூர்வோக்த குணப்பிரகர்ஷமே, முன்ன சொன்ன குணப்பிரகர்ஷத்துக்கு எந்த ஒரு விதமான குறையும் கிடையாது. நிரதிகாதிசய ஆனந்தத்துக்கு, நிரதிசய ஆனந்தத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதே குணப்பிரகர்ஷம் இப்பவும் இருக்கு அப்படின்னு ஸ்திரம் பண்ணணும். ஸ்திரீகரணம் பண்றதுக்காக அவருக்கு சுவார்த்தமா இருந்தாலும் தோஷம், பரார்த்தமா இருந்தாலும் தோஷம்னு சொன்னீங்களே, இப்ப சுவார்த்தம் கொஞ்சம் பரார்த்தம் கொஞ்சம் இருக்கு, ஆனால் கூட அவருடைய குணங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, உயர்வர உயர்நலமுடையவன் என்பதை ஸ்திரீகரணம் பண்ணுவதற்காக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிப்பதாக அவதாரிக்கிறார் சுவாமி தேசிகன். துவதாசிதானாம் இதி, துவாம் ஆசிதானாம் துவதாசிதானாம் அப்படின்றதாக, துவாம் ஆசிதாக துவதாசிதாகனு சமாசம் வந்திருக்கு. சமஸ்தபதமா இருந்தா ஒன்னா சொல்லணுன்றதுக்காக ஒரு ஆரியன் கூட துவதாசிதானாம்னு ஒரு பதம்னு ஒரு பட்சத்துல சொல்லியிருக்கேன். துவாம் ஆசிதானாம் கிருதே, உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு, அவர்களுக்கென்று, ததபீஷ்ட சித்தியத் அவர்களுடைய இஷ்டங்கள்லாம் சித்திப்பதற்காக, தத்போக்யத்வார்த்தம் ச அவர்களுடைய அவர்களுடைய சந்தோஷத்திற்காகவும், அந்த சேன்றதுனால இன்னொன்னு அவர் கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுறான், வேற வழி இல்லை கர்மா, அதனால கஷ்டப்பட போறான். ஆனா மொத்தத்துல உத்தேசம் என்னன்னு அவர்கள் அனுபவிப்பதற்காக, சுகதுக்க அனுபவங்கள் பண்ணுவதற்காக அர்த்தம். ரெண்டும் தான் நடக்கும், சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். என்ன துக்கேன சம்பின்னம்ன்ற ஸ்தானம் மோட்சம் மட்டும்தான், துக்கம் இல்லாத சுகம்ன்றது மோட்சத்துல மட்டும்தான். இங்க சுகம் கலந்த துக்கம், துக்கம் கலந்த சுகம் எப்படி வேணா சொல்ல, தத்போக்யத்வார்த்தம் சேதி பாவஹா ஏதேன, இதனால் அதனால என்ன சொன்னதா ஆச்சு, உன்னை ஆசிரியத்தவர்களுக்கு அபீஷ்ட சித்தி கிடைக்கிறதுனாலையும், அவர்களுக்கு போக்கியமான வஸ்துக்கள் இங்க கிடைக்கிறதுனாலையும் பரார்த்தம்னு கிடைக்கிறது. ஏதேன பூர்வோக்த அபரிமித குண விபூதி வைபவசிய போக்திருநாம அபாபாத். இதனால என்ன சொன்னதா ஆச்சுன்னா, அபரிமித குண விபூதி வைபவம் இருக்க பெருமாளுக்கு, அது வந்து இந்த போக்திருக்களுக்கு கிடையாது. ஆனா இவ்வளவு பெருமாளுடைய இவ்வளவு அபரிமிதமான குணங்கள் இருக்கே, இதை யார் அனுபவிக்க போறா அப்படின்னா போக்திருக்கள் இருக்காங்க, போக்தாக்கள் அனுபவிக்கிறவாள் இருக்கா. அதனால போக்திரு யாருமே இங்க இல்லைன்றது இல்ல. இப்ப ஜெகத் சிருஷ்டி பண்ணிட்டதுனால ஜெகத்துல சேத்தனா சேத்தன விசிஷ்டமானதானதுனால ஜெகத்து இங்க இவ்வளவு விபூதி பெருமாளுக்கு இருந்தும் ஐஸ்வர்யங்கள் இருந்தும் ஆனந்தங்கள் இருந்தும் அதெல்லாம் என்ன, காட்டுல சந்திரிகை காட்டுல சந்திரனுடைய கிரணங்கள் விழுந்தா அது ஏதாவது பிரயோஜனப்படுமா அந்த மாதிரி தானே அப்படின்றதாக ஒரு க்வெஸ்சன் வந்ததுன்னா அது இல்லை. என அவர்களுக்காக தான் இந்த ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதிகள் இருக்கிறது என்று சொன்னதனால் இங்கு அவர்களும் இருக்க பெருமாள் தாயாரோட பெருமாளும் வீட்டிருக்க அதை அனுபவிப்பதற்கான போக்திரு வர்க்கங்கள் இங்க இருக்கு அப்படின்றது சொல்லி அந்த அரண்ய சந்திரிகாத்துவ பிரசங்கம் வாரணம் பண்ணப்பட்டது. காட்டுல சந்திரிக்கை இருந்தா யாருக்கு பிரயோஜனம், அந்த மாதிரி இந்த ஜெகத்தை இவ்வளவு பெரிய ஜெகத்தை சிருஷ்டி பண்ணதுனால என்ன பிரயோஜனம், அதுல சேத்தனா சேத்தன வர்க்கங்கள் இருந்தா அதனே பிரயோஜனம். அதனால இவ்வளவு ஆனந்த நிரட்சிய ஆனந்தமா இருக்கிற பெருமாளால என்ன பிரயோஜனம், அவருக்கு வந்து அவர் வந்து வேஸ்ட் ஆயிடுறாரே, அவர் அனுபவிக்கிறதுக்கு மனுஷால் கிடையாதே என்ற சங்கையானது போக்கடிக்கப்பட்டது. ஏனெனில் அவர்களுக்காக தான் இந்த ஜெகத்தே இருக்கிறது, அந்த போக்திரு வர்க்கங்கள் சேத்தனான்கள் அவர்களுக்காக தான் இந்த அச்சேத்தனமான ஜெகத்தே இருக்கு. ஜெகத்னா சேத்தனம் அச்சேதனம் சேர்ந்ததுதான். அச்சேத்தனங்கள்லாம் போக்கியமா இருக்கு, சேத்தனன் போக்தாவா இருக்காங்க. அதனால அந்த க்வெஸ்சன் வந்து இல்ல இப்போ. மேலும் ஜெகத் சிருஷ்டேகே பகவத் பக்தார்த்தத்வம் ச, பகவத் பக்தாளுக்காகத்தான் ஜெகத் சிருஷ்டி என்பது. சர்வே ஏஸ்மை தேவா பலிமா வஹந்தி சர்வம் மஹபஷ்ய பஷ்யதி சர்வம் ஆப்னோதி சர்வஷஹா இத்யாதி ஸ்ருதிபிரபிவ்யஜ்யதே. தேவாகன்றது உபலக்ஷணம், தேவாள் மனுஷியால் எல்லாரும் அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு பலிம் ஆவகந்தி அதுல சந்தோஷம் இருக்கவாள், எல்லாரும் பெருமாளுக்கு அந்த ஜெகத் சிருஷ்டாவான பெருமாளுக்கு பலிம் ஆவகந்தி, அவர்கள் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்கிறார்கள். சர்வம் பஷ்ய பஷ்யதி சர்வம் ஆப்னோதி சர்வசகா இத்தியாதி ஸ்ருதிகள். இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன பண்றதுன்னா, ஜெகத் சிருஷ்டிக்கு ஜெகத் சிருஷ்டியானது பகவத் பக்தாளுக்காகத்தான் என்பதை உணர்த்துகின்றன. ஜெகத் உத்பவஸ்திதி பிரணாச சப்தாக, ஜெகத்தினுடைய உத்பவஸ்திதி பிரணாச சப்தங்கள் எப்படி பண்ணிக்கணும்னா, ஜெகத்தினுடைய உற்பத்தி பண்ணுதல், ஸ்திதியை பண்ணுதல், பிரணாசத்தை பண்ணுதல் என்று செய்வித்தல் என்ற அர்த்தத்தில் நிஜந்தம் நிஜர்த்தமந்தர்பாவிய பிரயோக்தவியாக பிரயோஜக வியாபாரபராக. ஜெகத்தினுடைய உத்பவம்னா என்ன அர்த்தம், உத்பாவனம் பண்றது, அதை உண்டு பண்ணுதல், உண்டு பண்ணிவித்தல், அதை காப்பாற்றி வைத்தல், அதை நாசம் செய்வித்தல், இதெல்லாம் என்ன நிச்சய வந்து சேர்த்துக்கணும். சஹா உத்பாவயதி ஸ்தாபயதி பிரணாசயதி அப்படின்ட்டு நிச்சய வச்சுண்டு அர்த்தம் பண்ணிக்கணும்னு தாத்பரியம். ஏன்னா உற்பத்தினா நவுனை வச்சுண்டு தாத்பரியம், உற்பத்தியை பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பெருமாள் பண்ற வியாபாரங்கள். அதனால பிரயோஜக வியாபார பராகா, அந்த உற்பத்திக்கு அனுகூலமான வியாபாரத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. நிச்ச வந்து நம்ம நிச்சின்ற பிரத்தியத்தை அந்தர்பாவிய உள்ள இருக்கு உள்ளடக்கியது நிஜந்தர்பாவிதமான சப்தங்கள் என்று கொள்ள வேண்டும். ஏன்னா வெறும் உற்பத்தினா நவுன் ஆயிடுறது இல்லையா, ஸ்திதினா நவுன் ஆயிடுறது, பிரணாசம்னா நவுன் ஆயிடுறது. நவுனா இல்லாம வியாபாரமா இருக்கணும்ன்றதுக்காக நிச்ச அந்தர்பாவி அந்தர்பாவம் பண்றா. நிஜ நிச்சினாக்க கரோதி காரயத்தின்னு, கரோத்தினா செய்கிறான், காரயத்தின செய்விக்கிறான். அந்த மாதிரியாக இங்கேயும் அந்த அர்த்தம் செய்விக்கிறான்ற மாதிரி உற்பத்தி பண்ணி வைக்கிறான், ஸ்திதி பண்ணி வைக்கிறான், பிரணாசம் பண்ண வைக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். விஸ்வோபாதானபூதஸ்ய சர்வாந்தர்யாமினஹா ஜெகச்சரீரகத்வாகாரேன உற்பத்தியாதிகமேவவா விவக்ஷிதம். அதர்வைஸ் இன்னொரு அர்த்தம் சொல்ற, இந்த நிஜந்தர்பாவம் பண்ணாம இன்னொரு அர்த்தம் எப்படி சொல்லணும்னா, இந்த விஸ்வத்துக்கே உபாதான பூதனான சர்வாந்தர்யாமியான பெருமாள் இருக்காரே, அவன் ஜெகச்சரீரகன் ஆன் அப்படின்னால் ஜெகச்சரீரகத்துவ ஆகாரேன உற்பத்தியாதிகமேவா விவக்ஷிதம், உற்பத்தியே விவக்ஷிதம். ஏன்னா தன்னையே தான் உற்பத்தி பண்றார்னு அர்த்தம், உற்பத்தி பண்ணி வைக்கிறார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இப்ப இந்த பட்சத்துல இல்லை. ஏன்னா எல்லா வஸ்துக்கும் அந்தர்மியாமியா இருக்கிறவர் அவர், ஜெகச்சரீரகனானபடியினாலே அவரே உற்பத்தியாகிறார், அவரே ஸ்திதி காரணமாகிறார், அவரே பிரணாசத்துக்கு காரணமாகிறார் அப்படி சொல்லலாம். இல்ல உற்பத்தி ஆதிக்கம்ன்றதுனால காரணமாகிறார்னு கூட வேணாம், உற்பத்தி பிரணாசம் ஸ்திதி எல்லாமே அவர் தான், அப்படி விவக்ஷிதம் அர்த்தம் பண்ணிடலாம். சோ இப்போ யமுனாச்சாரியருடைய அந்த வசனத்துக்கு உத்பவஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனாதயான்றதுக்கு, உற்பத்தி ஸ்திதி பிரணாசம் சம்சார விமோச்சனம் இவைகளெல்லாம் நிஜந்தர்பாவம் பண்ணி பண்ணிக்கிறது ஒரு பட்சம், இல்லைனா சாட்சாத்தாகவே சொல்றது ஒரு பட்சம் என்பதாக ரெண்டு பட்சமாச்சு. இப்போ அத்தையேவ ஆகையாலேயே காத்திர விக்ஷேப ரூப நிறுத்தவத்து லீலாத்தோம் அப்படி கட்டத்தை என்ன எடுத்தன, அந்த நிருத்தியத்துல எப்படி ஒரு நடனானவன் இல்ல நட்டியானவள் காத்திர விக்ஷேபம் எப்படிலாம் அங்கநியாசங்கள் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் முத்திரைகளை எல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிருத்தியம் ஆடுற மாதிரியாக இவருடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் அமைகின்றன. தேன சுவார்த்தத்தும் அப்படி சித்தம், அதனால என்னன்னாக்கா அவருக்கு இன்ட்ரெஸ்டா தானே ஆடுறவா ஆடுவா, ஆடுறதே பிரயோஜனம். அதனால தேன சுவார்த்தத்துவம் அப்படி சித்தம், அதனால சுவார்த்தமாகவும் இருக்கு. பவந்தி லீலா விதய லீலாஹான்னு சொன்னதுனால, பவந்தி லீலாஹான்னு சொன்னதுனால ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயா லீலாஹா பவந்தின்னு சொன்னதுனால அவருக்கும் பிரயோஜனம் இருக்குன்னு தாற்பயமாச்சு. இப்போ விமோசனாதயான ஆதிசப்தத்தினால அதில் வஸ்துக்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ண வஸ்துக்கள் எல்லாம் ததேவானு பிராவிசத்துன்னு அனுப்பிரவேசமும் ததனு பிரவிஷ சச்சத்தெச்சா பவத்து, அதை வந்து அதுக்கு மேல அப்படியானார் நியமனமும் பண்றார் கண்ட்ரோல் பண்றார் அப்படின்ற அந்த பிரவேசம், நியமனம் இல்ல நியமனம் பண்ணணும்னா அந்த பிரவேசம் வேணும். அதனால சிருஷ்டி பண்ண சேத்தனா சேத்தனாத்மக பிரபஞ்சத்துல ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் தான் அந்தர்யாமியாகவும் மாறார், நியமனம் பண்ணுபவராகவும் மாறார். அதெல்லாம் தான் இங்க ஆதிசப்தத்தினால விவக்ஷிதம். அதனால ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார பிரணாச சம்சார விமோச்சன அப்புறம் ஆதிசப்தத்தினால சொல்ற அனுப்பிரவேசம் நியமனம் இவைகள்லாம் அர்த்தம் அதிகம் கிரகியதே. ஆதிசப்தேன அனுப்பிரவேச நியமனாதிக்கம் அவதரணாதிக்கம் ச, இன்னும் அவதாரங்கள்லாம் கூட அதெல்லாம் கிரகி பவந்தி தென்னேன தாதிச லீலாயாக உபபன்னத்தும் பிரதிகல்பானுர்த்தம். அந்த மாதிரி லீலை லீலையும் ஆகலாமே, பெருமாள் சுவார்த்தமாக தன்னுடைய லீலைக்காகவும் பண்ணலாமேன்னு அதனுடைய ஒரு உபபத்தியும் பவந்தின்ற சப்தத்தினால, அது பகுவச்சனத்தில் இருக்கிறதுனால பிரதிகல்பம் அனுவர்த்தத்துவம், ஒவ்வொரு கல்பத்திலையும் அது அனுவர்த்தமாறுதுன்றதும் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுனா தாதிச லீலாக பவந்தி அப்படின்னு சொன்னாக்க விமோச்சனாதையாக லீலாக பவந்தின்றதுனால இருக்குப்பா உபபன்னம் தான், அது கரெக்ட் தானே, இருக்கலாமே அவருக்கு சுவார்த்தம் இருக்கக்கூடாதுன்னு இந்த ஜெகத் சிருஷ்டியில அப்படின்ற உபபத்தி பவந்தின்ற சப்தத்தினால கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த லீலை வந்து பிரதிகல்பம் அனுவர்த்தமாது, ஒவ்வொரு கல்பத்திலையும் அனுவர்த்தமாதுன்றதும் கிடைக்கும். அத்திர தவேத்தி அத்தியாகார்த்தவியம், இப்ப என்ன பண்ணணும்னா தவ அப்படின்றத அத்தியாகாரம் பண்ணிக்கணும் ஒரு பட்சத்தில். என்ன வைதிகா தொதிய கம்பீரமனோன்னு தான் தவ தவ தவன்றது எதுக்காகனா தவ இத்தி அத்தியாகாரியம் தவ பவந்தி தொதாசிதானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச விநாசனாதய லீலாஹ ஏவம் வைதிகாஹ தொதிய வைதிகாஹ விதயஸ்ச தொதிய கம்பீரமனோனுசாரினஹ ஏ பவந்தி ஏ தே தவ பவந்தி அப்படின்னு வச்சுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா தொதித்தி பதச்சேதேன ஒரு பதச்சேதம் பண்ணிடுங்க, அப்ப தொத்துனே ஒரு பதம், அந்த பட்சத்துல தொத்து ஆசிதானாம்னு பதச்சேதம் பண்ணணும். அப்படி பதச்சேதம் பண்ண தொத்தகா உன்னிடமிருந்து உண்டாகின்றன. பஞ்சமியாவது தவனா ஷஷ்டி, தவ பவந்தின்னு தவன்றத அத்தியாகாரம் பண்ணிக்கணும், இல்லன்னா தொத்தா பவந்தி உன்னிடமிருந்து நிமித்த உபாதான பூதா பவந்தி, நீயே நிமித்தம் நீயே உபாதானம் அப்படிங்கிற அபின்ன நிமித்த உபாதானக்கு நான உன்னிடமிருந்தே இந்த லீலாஹா பவந்தி. எப்படிப்பட்ட லீலா? சம்சார விமோசனாதயா லீலாஹா பவந்தி தொத்தா ஏவ பவந்தி ஏவம் வைதிகாக விதயச்ச தொத்த ஏவ பவந்தி ஏ தொதிய கம்பீர மனோனுசாரினா. உன்னை சேர்ந்தவர்களுடைய பாகவதர்களுடைய கம்பீர மனதிற்கு ஏற்ற மாதிரியான விதைய விதிகள் வைதிக விதை வேத விதிகள்லாம் கூட உன்னிடமிருந்தே உண்டாகின்றன. தொத்தகா ஏவ பவந்தி அதுவா தவ பவந்தி என்று சம்பந்த சாமான்யார்த்தகமா தவ சப்தத்தை சேர்த்துன்றது சொல்லலாம். இல்ல தொத்துன்ற சப்தத்துக்கே தொத்தகான்ற இடத்துல தசில் தொத்தகா தொத்துன்னு ஒரு பதம், அதுக்கு அது வந்து பஞ்சமி அந்தர்பாவிதமா அதை மனசுல வச்சுட்டு தொத்தகான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி தொத்தகா பவந்தின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். வைதிகாக விதையா வேத சம்பந்தி விதிபாகம், அதுவும் உன்னுடைய கம்பீர மனோனுசாரினகன் பின்னாடி சொல்ல போற. அது தொதிய கம்பீர மனோனுசாரினகா வைதிகாக விதையா, அதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறார். தவைவ ஸ்வேதர துரவகாக அக்ஷோபிய சங்கல்பானுவிதாயினஹா தவைவ பவந்தி. மறுபடியும் தவைவ ஏதாஹா ஏதே ஏதே விதையா பவந்தி. எப்படிப்பட்ட விதையாக? உன்னை தவிர வேற யாராருக்கும் புரிஞ்சுக்க முடியாது, உன்னை தவிர யாராலையும் அதை அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட சங்கல்பம், அந்த சங்கல்பத்துக்கு அனுவிதாயினகா அவைகளுக்கு ஏற்றவைகளாக இந்த வைதிகாக விதையா பவந்தி. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, உன்னை தவிர வேற யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதவைகளாகவும். அதுக்குதான் பெருமாளே அவதரிச்சு கீதோபதேசம் பண்ணார்னு வச்சுக்கங்களேன். அந்த கீதோபதேசம் மூலமாக வேத விதிகளுக்கெல்லாம் என்ன தாத்பரியம், எப்படி பண்ணணும், எப்படி கர்மானுஷ்டானம் பண்ணணும், எப்படி பலன் அனுபவிக்கணும், எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு இல்லையா. அதனால தவைவ சுவேத்திர துறவகாக உன்னை தவிர வேற யாராலும் துறவகாகம் புரிந்து கொள்ள முடியாத அக்ஷோபிய அழிக்க முடியாத சங்கல்பத்துக்கு ஏற்றவைகளாக இந்த விதிகள் அமைந்துள்ளன. யதாஹா அதிலே பெருமாளே சொல்ற, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்யேதி. ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் என்னுடைய ஆக்ஞைன்னு அவரே சாதிக்கிறார். அதனால தவ அப்படின்றது தவைவ ஏதா தவைவ அனுவிதாயினா தவைவ லீலா விதயஷ்ட பவந்தி அப்படின்னு அன்பம் பண்ணிக்கணும். ஏதே சொதாஷ்டிதார்த்தாக இவைகள்லாம் எதுக்கு இருக்கு இந்த விதிகள்லாம் வேத விதிகள்லாம், இவைகளும் ஏதே லீலா விதையா சொதாஷ்டிதார்த்தாக அப்படின்றத உன்னை ஆசிரித்தவர்களுக்காகத்தான் இருக்கிறது. இதை முதல்ல சொன்ன தொதாசிதானாம் இருக்கு பாருங்க, அதே இங்கேயும் எடுத்துக்கணும். அவைகளும் கம்பீர மனோனுசாரினகா உன்னை ஆசிரியத்தவர்களுக்காக கம்பீரமான மனதிற்குன்னு அர்த்தம். இப்ப சட்டத்துக்கு அந்த தொதாசிதார்த்தாகன்றத அந்த தொதாசிதானாம்ல இருந்து எடுத்துக்கணும். அதுவா ஏவம் வா யோஜனா தொதாசிதானாம் சதுர்முக முகாச்சேதி பூர்வோக்தானாம். யார் அவர்கள்னா சதுர்முக முகாஷ்டபகன்னவான்தஹா அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. சதுர்முகன் முதலானவர்கள், அப்புறம் யார்னா பிரம்ம ருத்ராதீனாம் பிரம்மன் ருத்ரன் இவர்களுக்கெல்லாம் கூட அப்படின்னு அர்த்தம். அவள் எல்லாம் உன்னை ஆசிரித்தவர். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்லணுமே சொல்ற, நம்ம எல்லாம் கூட தான் புரோக்தானாம் பிரம்ம ருத்ராதீனாம் ஜெகத் சப்தா இக யதார்க மண்டாந்தர்வர்த்தி தத்த காரிய விசேஷ விஷயா. ஜெகத் சப்தமானது இந்த இடத்துல அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்தந்த காரியங்களை உள்ளடக்கியதுதான் இந்த ஜெகத் சப்தம். ஜெகத்னக்க இந்த இந்த இந்த ஸ்தானம் அர்த்தம், ஒவ்வொரு ஸ்தானம் அந்த யதார்கமானது எல்லாம் அப்படின்னா டோட்டலி எல்லாம் அர்த்தம். டோட்டலி எல்லா விதமான மண்டாந்தர்வர்த்தி இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் அந்தர்பாவிதமான அங்கங்க இருக்கிற காரிய விசேஷங்கள் அதுதான் இப்ப ஜெகத் சப்தத்துக்கு இங்க அர்த்தம். அதாவது இது இதன் ஜெகத் ஜெகன் முதலிய காரியங்கள் அதனுடைய அதெல்லாம் இங்க ஜெகத் சப்தத்துக்கு அர்த்தம். எங்க எங்க இருக்கிற ஜெகத் சப்தத்துக்குன்னா ஜெகதுத்பவ ஸ்திதின்ற இடத்துல தான். ஏஷாம் சம்சார விமோச்சகத்துவம், சம்சார விமோச்சகத்துவம் இவர்களுக்கெல்லாம் எங்க சொல்லியிருக்குன்னா, அதாவது பிரஜைகளுக்கு சம்சார விமோச்சகத்துவம் சொல்லணுமே, சம்சார விமோச்சனா தேகா பவந்தின்ட்டு. அந்த சம்சார விமோச்சகத்துவம் எங்கன்னா, சங்கரஸ்யத்து யோ பக்தஹா சத்த ஜன்மாந்தரம் நரஹா தசீவத்து பிரசாதேன விஷ்ணு பக்த பிரஜாயதே. அதாவது சங்கரனுடைய பக்தன் ஒருவன் இருக்கிறானே, அவன் ஏழு ஜென்மங்கள் அந்த சிவபக்தி பண்ணானால் அவனுடைய கிருப்பையினாலேயே விஷ்ணு பக்தனாக மாறுகிறான். எப்படினாக்க, முதல் மூணு மூணுல வந்து பிரஜாபதியோடைய பக்தியா பக்தனாராம், அப்புறம் ஏழு வந்து சங்கரனுடைய பக்தனா இருக்கான், விம்சத்தியா அக்னீந்திர சூர்யாதேகே விஷ்ணு பக்த பிரதி, அப்புறம் விம்சதி ஜன்மபிகி அக்னி இந்திரன் சூரியன் இவர்களுக்கெல்லாம் பக்தனாக இருந்து அதற்கப்புறம் விஷ்ணு பக்தனாக பரிணமிக்கிறான் இத்தியாதி நியாயாத்து. இப்படிப்பட்ட நியாயங்களால் இப்படி புராணங்கள் சொல்றதுனால அனுகிரக உபதேச தர்ம பிரவர்த்தனாதி துவாரா சியாத். எப்படின்னா அவருடைய அனுகிரகத்தினாலையும் அவருடைய உபதேசங்களாலையும் அவருடைய தர்ம பிரவர்த்தனாதி வியாபாரங்களாலேயும் இவ்வாறு ஆகின்றன. இதுதான் பெருமாளுடைய, பெருமாள் கடைசியில தன்னடிக்கு சேர்த்துக்கிறது, ஒவ்வொரு சேத்திரனையும் தன்னடிக்கு சேர்த்துக்கிற பிரகாரத்துல எத்தனையோ வருஷங்கள் அவ்வாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவ்வாளுடைய சந்தோஷத்தை அடைஞ்சு கிரமேண விஷ்ணு பக்தனாக பிரஜா உண்டாகிறான்னு சொல்ற லீலாத்தோக்திஹீக தேஷாம் பகவத அனுகிரகேண சிருஷ்டியாதேகே பிரியத்வ சுகரத்வ சூச்சனார்த்தா. இதெல்லாம் லீலான்னு எதுக்கு சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் பகவத் அனுகிரகத்தினால, பகவத் அனுகிரகம் அதுதான் லீலையினுடைய பராகாஷ்டை. கடைசியில எல்லாரையும் கஷ்டப்படுத்துறார், துக்கத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார் கர்மானுகுணமாக. ஆனால் கடைசியில அனுகிரகத்தினால சிருஷ்டியாதிகள் எல்லாம் பண்ணி இவனுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு, இதெல்லாம் பிரளய திசையில அசித்து மாறி இருந்த இந்த ஜந்துக்களை ஏதோ ஒரு வழி காட்டலாம்னுட்டு பிரியத்துவ சுகரத்துவ சூழ்நிலை, இதெல்லாம் சுலபமா பண்ணணும், பிரியமா இருக்கணும் இவாளுக்கு அப்படின்றதுதான் சிருஷ்டியாதிகளுடைய பிரயோஜனம். அதே மாதிரி உன்னுடைய ஆசிரித்தாளுக்கும் கூட இது எப்படி பிரயோஜனம்னா, ஏன்னா உன்னுடைய ஆசிரித்தாளுக்கே இவ்வளவு பிரயோஜனமா இருக்குன்னா உனக்கு ஏன் பிரயோஜனமா இருக்காது, உனக்கும் பிரயோஜனமா தான் இருக்கும். தோது ஆசிரித்தானாமப்பியவம், உன்னை ஆசிரித்தவர்களுக்கே இந்த ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோச்சனங்கள் எல்லாம் பயனுள்ளவைகளாக இருக்கும் அளவில் தவத்து கிம் புனக, உனக்கு என்ன பிரயோஜனம் இல்லாம போயிடுமோ, உனக்கு தான் பிரயோஜனம் இருக்கும். அதனால சுவார்த்தம் பரார்த்தம் ரெண்டும் சித்திக்கிறது சாத்தம். வைதிக விதி நாம் பகவதாஷ்டித மனோனுசாரித்வம், வைதிக விதிகள்லாம் பாகவதாளுடைய மனசுக்கு அனுசாரியா தான் இருக்கும்னு சொன்னாரே, அது எப்படி அப்படின்னா, வைதிகானாம் விதீனாம் பகவதாஷ்டித்தாளுடைய பாகவதால் இருக்காள் அவளுடைய மனோனுசாரித்வம் மனசுக்கு அனுசரணமா தான் இருக்கும்ன்றது. அசையதி தே கர்ம விசிகிச்சாவா விரத்த விசிகிச்சாவா சியாத். ஒருத்தனுக்கு கர்மா பண்ணணும்னு ஆசை வந்தாலோ, அதனுடைய பிரகாரங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்தாலோ, ஏதத்ர பிராமண ஆசம் மரிஷினஹாம், அதுல பராமர்சம் பண்ண அதை பத்தி தெரிஞ்சுக்கிற வாழ்ந்த போய் கேட்டுக்கணும். யுக்தா ஆ யுக்தா லூக்ஷா தர்மகா மாசியு யதா தே தத்ரவர் தேரன் ததா தத்ரவர் தேதாஹம். அவர்கள் எவ்வழியில் நடக்கிறார்களோ அந்த விஷயம் தெரிந்தவர்கள் அந்த வழியில் நீயும் நடக்கணும். அவர்கள் எப்படி தர்ம காமனையுடன் இருக்கிறார்களோ அதே போன்று யதா தே தேஷு வர்த்தேரன் ததா தேஷு வர்த்தேதா. அவர்கள் அந்த கிரியைகளில் எப்படியெல்லாம் அனுசரிக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் இருந்து கொள்ள வேண்டும். ஏஷ ஆதேசா ஏஷ உபதேசா, இது ஒவ்வொரு சேத்தனனுக்கும் பண்ற ஆதேசம், இதுதான் உபதேசம் என்று அவரே சொல்றார். இத்தியாதி ஸ்ருதி சித்தம் ஸ்மரியதேச்ச ஸ்ருதி ஸ்மிருதி சதாச்சாரா என்றும், வேதோகிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிசீலேச்ச தத்விதாம் என்றும், அவைகளை அறிந்த தத்விதாம் ஸ்மிருதிசீலே, அவர்களுடைய ஸ்மிருதியும் அவர்களுடைய ஆச்சாரமும் தான் நமக்கு தர்மத்துக்கு மூலம், வேத அனுஷ்டானத்துக்கு மூலம். விதிசப்தாய வைதிக அனுஷ்டான பரகா, இது இந்த இடத்துல விதிசப்தமானது வைதிக அனுஷ்டானத்தையே சொல்றதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன் சொன்ன யோஜனையில பகவதா தர்மஸ்தாபனார்த்தம் கிரியமானி வைதிக தர்மானுஷ்டானிகிறார். இதுக்கு முன்ன சொன்ன அர்த்தத்துல வந்து பகவான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்றதுக்காக பண்ற அனுஷ்டானங்கள் இருக்கே அதை எடுத்துக்கணும்னு ஒரு பட்சத்துல, ஒரு பட்சம்னா தொதிய கம்பீரமனோனு சாரினா வைதிகாகா விதையான்றதுல வைதிக விதிகள்லாம் உன்னுடையனே சொல்லாமே, தொதியன்றதுல உன்னுடையன்னு சொல்லலாம், தொதியன உன்னை சேர்ந்தவர்களுடைய அர்த்தம் சொல்லலாம். முதல் யோஜனையில எப்படின்னா உன்னுடையனே அர்த்தம், ஏன்னா வைதிக தர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் பகவதா தர்மஸ்தாபனார்த்தம் கிரியமானி அவரே பண்றார். தொதிய கம்பீரமனோனு சாரினகான்னு அப்ப அந்த பட்சத்துல, இன்னொரு பட்சத்துல தொதாசிதாளுடைய கம்பீரமனோனு சாரினகான்னு தொதியாள்னா என்ன அர்த்தம், தொதிய என்ற சொந்தத்துக்கு உன்னுடைய மனசுன்னு சொல்ல, உன்னை சேர்ந்தவர்களுடைய மனசுன்னு சொல்ல, அதனாலதான் அந்த அர்த்த பேதம் வரும். இப்படியாக என்ன சொன்னதாச்சுன்னா, சுவார்த்தம் பரார்த்தம் என்கிற ரெண்டு பிரயோஜனங்களும் சித்திக்கின்றன இந்த ஜெகத் வியாபாரத்துக்கு. ஜெகத் வியாபாரம் என்றால் என்ன என்றால் அதுதான் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயான்னு சொல்லிட்டு, இது தவிர வேத பிரவர்த்தனம் எல்லாம் இருக்கே அதுக்கு தனியாக அதற்கும் ஒண்ணு சொல்ற. வேத விதிகள் எல்லாரும் எல்லாமே கூட தொதிய கம்பீர மனோனு சாரினா, உன்னுடைய கம்பீர மனோனு சாரின் ஒரு அர்த்தம், உன்னை சேர்ந்தவர்களுடைய கம்பீர மனசுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு இன்னொரு அர்த்தம். சோ அதனால சுவார்த்தமும் இருக்கு பரார்த்தமும் இருக்குன்னு தெரியுது. இதற்கு மேல ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்றார். நனு இக பகவதா பரமசாமியம் பண்ணானாம் முக்தானாம் ஜெகத் வியாபாராதே ருக்திஹி கிம் நகிர்ஹியதே. நனு இகன்னு ஆரம்பிக்கிறார் ஒரு கேள்வி. பகவானோட பரமசாமிய மாப்பன்னாளான சில முக்தாள்லாம் இருக்கா இல்லையா, பகவானோட சேர்ந்துட்டாவாள்லாம் ஏற்கனவே, அவளாம் ஜெகத் வியாபாரம் பண்றான்னு சொல்லலாமே. முக்தானாம் ஜெகத் வியாபாராதே ருக்தி கிம் நகிருஹியதே, தொதாசிதானாம் இருக்கொல்லியோ, தொதாசிதால் முக்தால் கூட தொதாசிதா இல்லையா, தொதாசிதானாம் ஜெகத் உத்பவ ஸ்திதி பிரணாசம் சோர விமோசனாதயான்றதுக்கு உன்னை சேர்ந்தவர்களான முக்தர்கள் தான் இந்த ஜெகத் வியாபாரங்கள்லாம் பண்றான்னு சொல்லலாமே, ஏன் அந்த அர்த்தம் கிரகிச்சுக்க கூடாது. ஏன்னா பரமசம்ஹிதையிலே சொல்லியிருக்கோம், கேன ரூபேண வித்யந்தே முக்தாஸ்தவ சரீரிணம் ஏததா சக்ஷுமே தேவ குஹ்யா குஹ்யதரம் பரம் இது பிரம்மணா பிருஷ்டே பிரத்யுக்தம். எந்த காரணத்தினால உன்னை விட முக்தால் வேறுபடுகிறார்கள், அதான் பரமசாமியத்தை அடைந்து விட்டார்களே, அவளுக்கு உனக்கு எந்த விதத்துல பேதம்னு இத சொல்லணும் சுவாமின்னு கேட்க, இது ரொம்ப பரமகுக்கியமான விஷயம் அப்படின்னு பிரம்மா கேட்கச்ச, அப்ப பெருமாள் பதில் சொல்றக, அகமேவ பவந்தியே தே நவேதஸ்தத்ர கஷ்டர, நான் தான் இவா எனக்கும் அவளுக்கும் ஒரு பேதமும் இல்லை, யதாஹம் விகராம் ஏவம் ததா முக்தாஸ்தேகினஹாம், நான் எப்படி இங்க அங்க அவதாரங்கள் பண்றனோ அதே மாதிரி முக்தாலும் பண்ணுவாள் என்று சொல்றார். அதா முக்தஸ்ய பகவதா பகவதைக்கியாத், அதனால முக்தாளுக்கும் பகவானுக்கும் ஐக்கியம் இருக்கிறபடினாலே ஜெகத் வியாபாரம் அவளுக்கும் சொல்லலாமே, யாமுனாச்சாரியருடைய தாத்பரியம் அப்படி கூட இருக்கலாமே, துவதாசிதானாம் முக்தானாம் ஜெகதுத்பவ ஸ்திதி பிரணாச சம்சார விமோசனாதயம் பண்ணிடலாமே அப்படிடா மைவம் அப்படி சொல்ல முடியாது. தத்ராபி தவ சரீரினாதி அனுதித சர்வசரீரத்துவ அனுகுணம் ஐக்கியம் ஐக்கிய வியபதேசிய ஸ்ருதி ஸ்மிருதி சித்த பரமசாமிய விவக்ஷையா நேத்தவியத்வாத் தவ சரீரினஹா அப்படின்னு உன்னுடைய சரீரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீதான் சரீரி, அவள்லாம் சரீர பூத்தாள். தவ சரீரினஹா தவ சரீரினஹான் இருக்கு, நீர் சரீரியா இருக்கிற உன்னுடையன்னு சொல்லியிருக்கு. அப்ப சர்வசரீரித்வம் பெருமாளுக்கு சொல்லியிருக்கு. அப்போ ஐக்கிய வியபதேசத்துக்கு தாத்பரியம் எப்படி சொல்லணும்னா அதுக்கு விரோதம் இல்லாம சொல்லணும், அதெல்லாம் சரீர பூத்தாள் தானே, அவர் சரீரியாச்சே, எதிர்ப்பி எனக்கு அவளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு பகவான் உதாரணமா சொல்லியிருந்தால் கூட அவர்கள் பெருமாள் தான் சரீரியாரா, அவள்லாம் சரீர பூத்தாளா தானே யாரா, அப்ப வைஷம்யம் இருக்குதானே இருக்கு, அதுக்கு விரோதம் இல்லாம தான் ஐக்கிய ஸ்ருதிக்கு ஐக்கியத்துக்கு நிர்வாகம் பண்ணணும். ஐக்கியம் எப்படி இருந்தாலும் பெருமாளே சாதிக்கிறார். கேன ரூபேன வித்யந்தே என்ற கேள்விக்கு பதில் சொல்லச்ச, அகமே பவந்தியதே வேதஸ்தத்ர கஷ்டன் சொன்னா கூட முக்தாஷ்ட தேகினஹான்னு சொல்லியிருக்கு. முக்தாளானவர்கள் இவர்களும் என்ன மாதிரியே இங்க விஹரணம் பண்றா அப்படின்னு சொன்னாலும் கூட பிரகரணாந்தரத்துல தவ சரீரினஹான்ற சப்தம் உபயோகம் பண்றதுனால நீரான தவ சரீரினா எங்க இருக்கு? கேன ரூபேன வித்யந்தே முக்தாஸ்தவ சரீரினான் தான் கேள்வியே. சரீரினா தவ, இவர்கள் எல்லாருக்கும் ஆத்மாவாக, சரீரினா ஆத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடிய நீர் உம்மிடமிருந்து இவர்கள் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள் கேள்வியானபடினால சரீரித்வம் சொல்லிருக்கு, மற்றவர்களுக்கு சரீரத்துவம் தான் சொல்லிருக்கு, அதுக்கு விரோதம் இல்லாம சொல்லணும். அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, ராமசுக்ரீவையோர் ஐக்கியம் இத்தியாதி நியாயாச்ச. ராமனும் சுக்ரீவனும் ஒண்ணுதான், ராமசுக்ரீவையோர் ஐக்கியம். ராமாயணத்துல ராமரும் சுக்ரீவரும் ஒன்னாயிட்டான், அந்த ஐக்கியம் என்ன, பேதமே இல்லைன்னு அர்த்தம்னா கிடையாது. பேதம் உண்டு, அதே சமயத்துல வேற ஏதோ ஒரு ஆகாரத்துல ரெண்டு பேருக்கும் மனசினுடைய ஒற்றுமையை சொல்றதுக்கு வந்தது. அந்த மாதிரி இங்கேயும் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னாக்கா சுக்ரீவனும் ராமரும் ஒன்னாயிட முடியுமா என்ன? ஆனா ஆனா ராமசுக்ரீவையோர் ஐக்கியம்ன்றது மகாகவி பிரயோகமும் இருக்கு. அதனால ஐக்கியத்துக்கு என்ன பாவம்னா, மனசுல ஏற்பட்ட சௌஹிருத பாவத்தினுடைய பாவத்தினால ஏற்பட்ட ஐக்கியத்தை சொல்லணுமே தவிர, இவர் நினைக்கிறத அவர் நினைக்கிறார், அவர் நினைக்கிறதா இவரும் நினைக்கிறார் அப்படின்ற ஒரு ஐக்கியம் சொல்லலாமே தவிர, சர்வதா ஐக்கியம் சொல்ல முடியாது, ஸ்வரூப ஐக்கியம் சொல்ல முடியாது. அந்நதா அப்படி இல்லை, அந்த மாதிரி அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் முக்தாளுக்கும் பெருமாளுக்கும் ஸ்வரூப ஐக்கியம் சொல்ல முடியாது. அதனால அவர் சொன்ன ஐக்கியமானது என்ன, நான் என்ன மாதிரிதான் அவாளும்னு சொன்னது அவதார விஷயம், நான் எப்படி அவதரிக்கிறதோ அந்த மாதிரி அவாளும் இச்சையினால அவளும் தேகங்களை பரிகிரகம் பண்ணலாம் அப்படின்றதுலதான் தாத்பரியமே தவிர மத்த எல்லாத்துலயும் கிடையாது. ஏன்னா ஜெகத் வியாபார வர்ஜம் சூத்திரத்துக்கும் விரோதம் வரும். ஜெகத் வியாபாரத்தை பெருமாள் மட்டும்தான் பண்றார், மத்த எந்த சேத்தனாலும் பண்ணலாம், முக்த சேத்தனும் பண்ண முடியாது, நித்திய சேத்தனும் பண்ண முடியாது, பத்தாலும் நிஜமாவே பண்ணவே முடியாது. அதனால வேத வியபதேசா அது அந்யதா விஹராமி இத்தியாதினா திருஷ்டாந்த தாஷ்டாந்திக பாவேன வேத வியபதேசோ நகதத்தை. ஏன்னா அங்கே அவர்கள் எப்படி நான் எப்படி விகரணம் பண்ணணும் அதே மாதிரி அவாளும் விகரணம் பண்ணுவான்னு சொல்லச்சியே பேதம் தெரியுது, நான் எப்படியோ அப்படிதான் அவாளும்னு வேத வியபதேசமும் தெரியுது. சோ அதனால வேத வியபதேசத்துக்கு விரோதம் இல்லாம ஒரு ஐக்கியம் தான் சொல்லணும் ரெண்டு பேருக்கும்னு தாத்பரியம். ததிக முக்தா நாம் விகார சாமிய வச்சனம். அப்ப முக்தாளுக்கு விகாரம், பெருமாளுக்கு விகாரம் மாதிரி சொன்ன விகாரம் இவாளுக்கும் உண்டுன்றதுக்கு தாத்பரியம் என்னன்னா, ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹாம், எப்படி நான் சங்கல்பத்தினால எத்தனையோ விஷயங்களை நான் எனக்கு சரீரங்களை எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி சங்கல்பா தேவாசிய பித்திர சமுத்திஷ்டந்தி இத்தி உபனிஷத்து உக்த பரிச்சின்ன வியாபார விஷயம். அதனால என்னன்னா, வியாபாரங்கள்ல அவர்களுக்குன்னு சில வியாபாரங்கள், பெருமாளுக்கு இருக்க வியாபாரங்கள் மாதிரி அவளும் சில வியாபாரங்களை பண்ணிக்க முடியும், அதனால ஜெகத் வியாபாரம் பண்ண முடியுமா முடியாது. அதனால ஜக்ஷன் கீழன் ரமமானஹா விளையாடுறா அனுபவிக்கிறாள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவாளுக்கும் பெருமாள் மாதிரியே உண்டு. எப்படி சங்கல்பத்தினால இவர் அநேக சிருஷ்டியை பண்ண முடியுமோ அது மாதிரி பித்ருக்கள் சயதி பித்ருலோக காமோபவதி பித்ருபிசா சம்பன்னோ மஹியதே சைதி மாத்ருலோக காமோ பவதி மாத்ருவிசா சம்பன்னோ மஹியதே என்ற ஸ்ருதி வாக்கியத்துக்கு ஆதாரமாக முக்தாளுக்கும் வித்யாளுக்கும் தான் நினைச்ச மாதிரியாக எந்த லோகத்தில் இருக்கணுமோ அந்த லோகத்தில் இருக்க முடியும். நிறைய பித்திருக்களோட இருக்கணும்னா இருக்க முடியும், நிறைய பத்னிகளோட இருக்கணும்னா இருக்க முடியும், அதெல்லாம் தான் இவாளுக்கு ஸ்பெஷல். அது பெருமாளுக்கு எப்படி உண்டோ அந்த மாதிரி இவாளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றதுல தாத்தம். ததேவகி தத்ர அந்திமே பட்டலே தரிசித்தம், அதை தான் கடைசி பட்டலத்திலையும் சொல்றார். என்ன அதே அந்த பாஞ்சராத்திராகம பிரகரணத்துல, சாயுஜ்யம் பிரதிபன்னாயே தீவிர பக்தா தபஸ்வினா கிங்கரா மமத்தே நித்யம் பவந்தி நிருபத்ரவாஹா. யார் வந்து எனக்கு முக்தாள் ஆகிறார்களோ, என்ன மம சாயுஜ்யம் அடைந்தவர்கள், சாயுஜ்யம் பிரதிபன்னாயே யார் என்னுடைய சாயுஜ்யத்தை அடைகிறார்களோ, என்னுடன் சேர்ந்து விடுகிறார்களோ, அவர்கள் தீவிர பக்தர்கள், தபஸ்விகள், அவர்கள் எப்பொழுதும் என்னுடைய கிங்கரர்கள், நிருபத்ரவாக அவர்களுக்கு எப்பொழுதும் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது என்று. ஏவம் முக்தானாம் ஜெகத் வியாபாரே சக்திர் அஸ்தி தத் பிராப்தில் நாஸ்தி இது பக்ஷோபி ந விசாரார். இதே மாதிரியாக இன்னொரு பட்சமும் இருக்கு, இந்த பட்சத்தை இப்ப பதில் சொல்லிட்டார். தொதாசிதானாம் எதுக்கு முக்தாலையும் சேர்த்துக்கூடாது அவளுக்கும் ஜெகத்யாபாரம் ஜெகத் உத்பவ ஸ்தி எல்லாம் சொல்லலாமேனா அது அந்த அர்த்தம் கிடையாது. ஏன்னா பரமசாமியம் சொன்னதுக்கு தாத்பரியம் வேற. அதனால அவர் பண்ற ஜெகத் வியாபாரங்கள்லாம் அவரும் பண்ண அவாலும் பண்ண முடியும் கிடையாது. ஆனா அது வந்து லிமிடெட். சைதன்ய திருலோக காமாயத்தி ஆதி ஸ்ருதிகளுக்கு அனுகுணமாக பித்ருலோகம் மாதிருலோகம் பத்னி லோகம் இத்தியாதிகள்லாம் ஆசைப்பட்டா அவளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சாமியம் இருக்கே தவிர சர்வஜ்ஞத்துவம் இருக்கு. சத்யத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அபாத பாத்மா விஜரா மிருத்யு விசோகா விஜிகிப்சா பிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா இத்தியாதி குணங்கள்லாம் அவனுக்கும் ஆவிர்பூத்தமா இருக்கு. குணாஷ்டக ஆவிர்வாவம் ஏற்படுறது. இதுலலாம் பரமசாமியமே தவிர ஜெகத் வியாபாரத்துல கிடையாது. முக்தானாம் ஜெகத் வியாபாரே சக்தி அஸ்தி ஆஸ்தி அவளுக்கும் சக்தி இருக்கு. தத் பிராப்தி நாஸ்தி. ஆனா அவளுக்கு சக்தி இருக்கே தவிர அவ பண்றது இல்லை அப்படின்ற பட்சங்கள்லாம் விசாரார்கா. அது மாதிரி பட்சங்கள்லாம் விசாரமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்குலாம் சக்தி கிடையாது. நகி முக்தானாம் சர்வசரீரித்வம். அதனால சர்வசரீரி ஆயிட முடியுமான்னு அவா அஸ்ரு தத்துவாத அனுபபத்தேஷ்ட. ஏன்னா எங்கேயும் கேட்டதில்லை சர்வசரீரியாவும் ஆக முடியும். சர்வசரீரி பெருமாள் தான் ஆகும். அஸ்ரு தத்துவாத அனுபபத்தேஷ்ட. அது எங்கேயும் கேட்டதும் இல்லை அது உபபன்னமும் இல்லை. ததுபாவே கதம் பகுஸ்யாம் சங்கல்ப சக்தி. அப்படின்னா பகுஸ்யாம்ன்ற சங்கல்ப சக்தி எப்படி வரும்னா ததாவித சக்திசாலினா தது அப்பிராப்திஷ்ட அத்த துர்வசா. ததாவித சக்திசாலினா தது அப்பிராப்திஷ்ட அத்த. அப்ப அவளுக்கு சக்தி இருக்கு அது ஆனா அவ பிராப்தி கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லையோ. அதே மாதிரி நித்யானாம் அப்படி நித்தியர்களுக்கும் இதே மாதிரியாக சர்வசரீரத்வாதி சர்வசரீரத்வா சரீரத்வாதிகளோ ஜெகத் வியாபாரம் சக்தியோ கிடையாது. உக்தம் ஈ பாஷ்யே அனந்த பத வியாக்கியானி. அனந்த பத வியாக்கியானத்துல சொல்லியிருக்காரு பாஷ்யக்காரர் சாதிசய சுரூபா நித்யா வியாவிருத்தாக. ஏன்னா நித்யாவுக்கு வந்து சாதிசயமான சுரூபங்கள் தான் இருக்கு. பகவானுக்கு நிரதிசயமான சுரூபங்கள் இருக்கு. அவளுக்கு பரமாத்மா சுரூபத்தை காட்டிலும் நித்யாளுடைய சுரூபம் சாதிசயம். ஏன்னா ஏன்னா சாதிசயம்னா யாரால சாதிசயம்னா பெருமாளுடைய பெருமாள் இருக்கிற இவாளுக்கு மேல. அதனால இவாளுக்கு சாதிசயம் பெருமாளுக்கு மேல யாரும் இல்லாததுனால பெருமாள் நிரதிசயரா இருக்கு. ஆனா இவாளுக்கு பெருமாள் மேல இருக்கிறதுனால இவாளுக்கு சாதிசயாளாயிடுறான்னு அந்த நித்யாக வியாவிருத்தாக நித்தியர்கள் இங்கு தெரிவிக்கப்பட்டார்கள் அவளை பிரிச்சுடுற பெருமாள் அத்தகா எதோக்கையே வர்த்தகா. அதனால துதாசிதானாம்ன்றதுக்கு பெருமாளுடைய ஆசிரியத்தார்களுக்காகத்தான் இந்த லோகம்ன்ற பதார்த்தத்துவமும் லீலாகான்ற சப்தத்தினால சொன்ன சுவார்த்தத்துவமும் சித்திக்கிறது. இது முக்தால் தான் ஜெகத் வியாபாரம் பண்றான்ற அர்த்தமானது கிடையாது அப்படின்றத அதை கண்டனமும் பண்ணி இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுறார். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினீம் ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹாம்.